శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత ఇతి రాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతి సంభవం కామ వైజయంతి విభూషణం. ఇదివరకు శిశుపాలం, సాల్పం, పౌండ్రకం, தந்தவக்திரம் இவர்களுடைய வதம்ல நாம பார்த்தோம். இதுல சிசுபால வதமும் தந்தவக்திர வதமும் எம்பெருமான் அனுகிரகத்தினால பண்ணின ஒரு செயல். அதுலதான் இவர் ரெண்டு பேரும் ஜோதிஷ ரூபமாக பெருமாண்டத்திலேயே ஐக்கியம் ஆயிட்டான்றது பார்த்தோம் நம்ம. இதுக்கப்புறமா பலராமர் பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பாகவதம் முழுக்கவே வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றதுதான் சொல்றது. தர்மங்களை உபதேசம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது இந்த பாகவதம். இதெல்லாம் உபதேசம் பண்ற தர்மங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பலராமர் பார்க்கற இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுறது தப்பு காரியம் தான் நடந்திருக்கு. நிறைய தப்பு காரியம் நடந்திருக்கு. முதல் முதல்ல திரௌபதி துரியோதனை பார்த்து சிரிச்சது பெரிய தப்பு தான். அது பெண்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அப்பவே தர்மபுத்திரர் சொல்றேன், ஐயோ யாரும் சிரிக்காதுங்கோ, எல்லாருக்கும் வரக்கூடியதுதான், நீங்க பண்ணக்கூடாது சபையில சிரிக்காதுங்கோன்னு. ஆனா அந்த கண்ணனுடைய ஒரு அந்த தூண்டுதல்னு சொல்லி சொல்லணும், அவர் தான் வந்த காரியத்தை பண்றதுக்காக சொல்லி சொல்ற இந்த தர்மபுத்திரருடைய வியாஜத்துல. அப்பவே கணக்கு தர்மபுத்திரரோ திரௌபதியோ என்னவோ எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம்தான். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஏதோ சிரிப்பு வந்துட்டு மன்னிச்சுக்கணும்னு துரியோதன கணக்கு ஒரு வார்த்தை சொல்லி இந்த பண்ணக்க இவன் ரொம்ப பெரிய ஸ்தானத்துல போயிருப்போம். இத என்ன பண்ணல, அத உபதேசம் பண்ணிருக்கலாம், பண்ணல, தப்பு நடந்து போச்சு. அவன் மனசுல அது துரியோதன மனசுல ஆழமா பதிஞ்சிடுத்து. இதெல்லாம் ஒரு கர்மாவனால ஏற்படுறதாக கூட சொல்லலாம். இந்த பிராரப்த கர்மாவனால ஏற்படுறது, அவன் பண்ண வினை பயனால ஏற்படுறது, இதெல்லாம் எல்லாம் சொல்லலாம். அங்கங்க ஒரு சில சில காரியம் நம்மையும் அறியாமல் தவறுகள் நடந்துடுறது. அந்த தவறுகளுக்கு அப்பப்போ ஒரு பரிகாரம் பண்ணிக்காத, பிராயச்சித்தம் பண்ணிக்காத போயிட்டோம்னாக்க அது நமக்கு ஒரு பிற்காலத்துல பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே பலராமருக்கு தெரியும். சரி, இதுல இவ்வளவு அனர்த்தம் வந்து துரியோதன சபையில கூட்டம் வந்து ஏதோ ஒரு ஒவ்வொருத்தனுக்கு புத்தியை கெடுக்கிறது நல்லது சொல்றதுக்கு மனுஷியால் இல்லாட்டா கூட, இல்ல இப்படி நல்லது சொல்றது அவன் புத்தியில எடுபடாத போனா கூட, கெட்டதை சொன்னாக்கா அது சட்டுன்னு படுறது, இந்த மாதிரி சொல்றதுக்கு சகுனி மாதிரி நாலு பேர் இருந்திருக்கான். ஆகையால எப்படியான தர்மபுத்திரர் ஒண்ணும் இல்லாத தள்ளிடணும் எல்லாம் பண்ணி வனவாசம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அஜ்ஞாதவாசம் போயாச்சு, திரும்பி வந்தாச்சு. வந்த பிறகும் ராஜ்யத்தை கொடுக்காத இருந்துட்டு இருக்கான். இது ஒரு கண்ணனே தூது போனே தூது போனும் போயும் அதுக்கு ஒன்னும் மசியில துரியோதனன் இவ்வளவு சமாச்சாரமும் அவர் தெரிஞ்சிருக்கார், பலராமர் தெரிஞ்சிருக்கார். அவர் பாக்குற அவர் திருஷ்டியில ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்க மாதிரி தோன்றது அவருக்கு. இல்லையா, இந்த யுத்தமே தேவையில்லாத ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு பக்கத்துல சேர்ந்துண்டு அவளுக்கு அனுகூலமா இருந்துட்டு இன்னொருத்தர துவேஷிக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டப்படல. ரெண்டு பேருமே உறவு முறையில ஏதோ ஒரு பிரகாரமான உறவுல சமமாக தான் இருந்துருக்காவா. அப்படி இருக்கச்சே பலராமர் பாக்குறே, ஸ்ருத்வா யுத்தோத்யமம் ராம குருணாம் சஹ பாண்டவை தீர்த்தாபிஷேக வியாஜேன மத்தியஸ்தா பிரஜயோ கில. இது என்னத்துக்கு இங்க இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது, நான் தீர்த்த யாத்திரை ஒரு வருஷம் பண்றேன், ஆகையில நீ இந்த யுத்தங்கள்லாம் எதையும் நான் பார்க்கல, யார் பட்சத்திலையும் நான் வரலன்னு அவர் கிளம்பிட்டேன். தீர்த்த யாத்திரை பண்றதுன்றதுக்கு அதுக்கு சங்கல்ப புரஸ்தரமா பண்ணணும். சில சமயங்கள்ல அரவணன்றது சேத்துக்கு போயிட்டு வந்தாள்னாக்க அதுக்கு சங்கல்ப புரஸ்தரமும் சேத்துல போய் ஸ்நானம் பண்ணணும். சேத்து ஸ்நானம் பண்றதுக்கு முன்ன நேர போய் விழுப்போட தீட்டோட சமுதிர ஸ்நானம் பண்ணக்கூடாது, பிராத்த ஸ்நானம் பண்ணணும். வேற ஒரு இடத்துல அங்கேயே ஒரு புஷ்கரணி இருக்கு, அந்த புஷ்கரணியில போய் தீர்த்தமாடி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு அப்புறமா சங்கல்பம் பண்ணிட்டு சேத்துல போய் தீர்த்தமாடணும். அங்க போய் சேத்துல தீர்த்தமாடிட்டு வந்த பிற்பாடு அங்க இருக்கிற பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு ஊருக்கு நாம திரும்பி வந்த பிற்பாடு இந்த தீர்த்த யாத்திரை பூர்த்தியானதுக்காக பாகவத ஆராதனம் பண்ணி அவளுடைய ஆசீர்வச்சனத்தை வாங்கிக்கணும். இதுதான் தட்சிண தேச யாத்திரையா இருந்தாலும் வடதேச யாத்திரையா இருந்தாலும் யாத்திரை முடிஞ்சு வந்த உடனே நாம பாகவத ஆராதனத்துல அவளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். நமக்கு முடிஞ்சதுன்னா யாருக்கானா ரெண்டு பேருக்கு சாதம் போட்டு அவளை ஆசீர்வாதம் சொல்ல சொல்லணும். அப்படி இல்லட்டா கூட நாலு பாகவதால ஆற்றுல கூட்டு ஆராதிச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். இதுதான் தீர்த்த யாத்திரையினுடைய ஒரு முக்கியத்துவம். அந்த மாதிரி வரைச்சு இவர் தீர்த்த யாத்திரை பண்றதுக்காக கிளம்புறேன். அங்க பிரபாச தீர்த்தம்னு இருக்கு, துவாரகையிலே இருக்கு, பக்கத்துல இருக்கு. அந்த பிரபாச தீர்த்தத்துல போய் தீர்த்தம் அடித்து தேவரிஷி பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல ரொம்ப முக்கியமானது வெறும் ஸ்நானம்னு சங்கல்ப புரஸ்தரமாக ஸ்நானம் பண்ணணும், தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். இதெல்லாம் சமுத்திரத்துல சொல்லச்சு பிப்பலாதீன் தர்ப்பய அம்மின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. அந்த முறை பிரகாரம் அவர் தீர்த்தம் அடிட்டு இதில் தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு சரஸ்வதி பிரதிஸ்ரோதாம் வியயோ பிராமண சம்ருதா பிரதிஸ்ரோதாம் சரஸ்வதி. சரஸ்வதி நதி அந்த இடத்துல மேற்கு நோக்கி போறதான். பிரயாகையில வரைச்சே சரஸ்வதி கிழக்கு நோக்கி வந்து கங்கையில சேர்றது. அந்த இடத்துல இந்த இடத்துல சரஸ்வதி மேற்கு நோக்கி போறதுன்ற இந்த சரஸ்வதி நதியினுடைய ஒரு தாரை இப்ப நமக்கு தெரியறதே இல்லை, எது சரஸ்வதின்றதே தெரியல. இந்த சரஸ்வதி நதியினுடைய தாரை இது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு போல் இருக்கு. துவாரகை எங்கேயோ மேற்க இருந்துருக்கு, இது எங்கேயோ இருக்கு இந்த பிரயாக்ராஜ்ன்றது. இங்கேயும் சரஸ்வதி வந்து சேர்றதுன்னு சொல்றாருனாக்க ராஜஸ்தான்லாம் சரஸ்வதி நதி இருந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. சமீபத்துல ஒரு 7-8 வருஷம் முன்ன நான் பார்த்தேன் ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு சயின்ஸ் இத பத்தி போட்டிருந்தா. ராஜஸ்தான்ல எது பாலைவனம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல அந்தர்வாகியாக உள்ளுக்குள்ள ஒரு 3-4 கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு பெரிய பிரவாகம் போயிட்டு இருக்கான். அந்த பிரவாகத்தில இருந்து கணக்கு பம்ப் பண்ணமானாக்க ராஜஸ்தான் முழுக்க ஒரே நாள்ல வெள்ளக்காடா ஆயிடுமோ, அவ்வளவு பெரிய பிரவாகம் போறதுன்னு. அது ஏதோ எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு பெரிய பிரவாகம் போறதுன்னு ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு போட்டு. அந்தர்வாகினியா சரஸ்வதி போறதுன்றதுல இதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. கொஜித் உபலட்சிதா கொஜித் அபங்குர கூடகதின்னு தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சொல்ற. சபதி சரஸ்வதீவ சமய ஜகம பிரதிகா என்பதாக. தயாதேவி நம்ம எல்லாரையும் ரக்ஷணம் பண்றாளாம். அந்த ரக்ஷணம் பண்ணச்சு அவள் நேர வந்து கொச்சித் உபலக்ஷிதா கொச்சித் அபங்குர கூடகதி. இது தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு இந்த நன்மை ஏற்படுறதுன்றது சில சமயங்கள்ல வியக்தமாக தெரியறதான். சில சமயத்துல வியக்தமா தெரியாட்டா கூட வேற யாரோ நமக்கு சகாரம் பண்றான்னு நினைச்சிருந்தா கூட அதுவும் தயாதேவியினுடையதான் அனுகிரகம் தான் அது. கொச்சித் உபலட்சிதா கொச்சித் அபங்குர கூடகதி சபதி சரஸ்வதீவ சமயதி அகம் அப்ரதிகம் அகம் சமயதி. நம்மளுடைய பாபங்கள்லாம் எந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு எப்படி போக்கடிக்கிறது? அப்படி போக்கடிக்க முடியாத பாப்பங்களை கூட போக்கடிக்கிறாளாம் தயாதேவி. அது எப்படின்னா சபதி சரஸ்வதீவ கொச்சித் உபலக்ஷிதா கொச்சித் அபங்குர கூடகதின்னு சில சமயத்துல வெளிப்பட்டும் சில சமயத்துல வெளிப்படாமலும் அனுகிரகம் பண்ற மாதிரின்னு. இந்த சரஸ்வதி பிரத்யக்ஷரோத்தமாக அந்த இடத்துல இருந்துருக்கு. அங்கேருந்து பிந்துசார க்ஷேத்திரம்னு ஒன்னு இருக்கு. பிருந்துசார திரிக்கூட்டம், சுதர்சனம், விசாலம், பிரம்ம தீர்த்தம், சக்கரம், இப்படி எல்லாம் போய் இந்த இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து கடைசியில பிராச்சியம் சரஸ்வதினு இந்த பிரயாகராஜ் கிட்ட வந்துட்டாலாம். அங்க வந்துட்டாராம் இவ. அங்க இருக்கிற சரஸ்வதி பிராச்சியா போறது. இந்த பிராச்சியா இருக்கக்கூடிய சரஸ்வதி போகச்சு அது பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல நைமிசாரண்யம் இருந்துருக்கு. யமுனா அனுயான்யேவம் கங்காம் அனுஜ பாரத ஜகாம நைமிஷம் யத்ர ரிஷய சத்ரமாசதே. நைமிசாரண்யத்துக்கு போனேராம் பலராம. அங்க ரிஷிகள்லாம் பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கா. தீர்க்க சத்ரம் பேரு. சாதாரண யாகம் எல்லாம் பண்ணா 5 நாள் யாகம் பண்ணுவா, 16 நாள் யாகம் பண்ணுவா. இதுல சத்திரம் அஹீனம் தான் ரெண்டு விதம். இந்த சத்திரம்ன்றதுக்கு வரைச்சு யாரெல்லாம் ருச்சிக்கா இருக்காளோ அத்தனை பேரும் யஜமான. அஹீனத்துல யஜமானன் ஒத்தம் பண்ற கர்த்தவாக இருந்துட்டு இருக்கும். பலம் வந்து ஒத்தனுக்கு தான் வரும். ரித்விக்கு தட்சிண கொடுத்துட்டாள்னாக்கா அவ போயிடுவா. இங்க தீர்க்க சத்திரம்ன்றது வருஷக்கணக்கில் பண்ற சத்திரம் இது. அந்த தீர்க்க சத்திரம்ன்ற யாகத்தை மகர்ஷிகள்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல பலராமர் அந்த யாகம் பண்ற இடத்துல போனேன். அப்போ தமாகதம் அபிப்ரேத்ய முனயோ தீர்க்க சத்ரிணாம் அபிநந்திய யதான்யாயம் பிரணம்யோத்தாய சார்ச்சயன்னு. பலராமரை பத்தி மகர்ஷிகளுக்கு எல்லாம் தெரியும். சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம் அவ. பெருமாளே நேரம் எழுந்தருள் இருக்கார். யாரை குறிச்சு யாகம் பண்றாலோ அவரே நேரம் வந்திருக்கார்ன்றது இது. அப்படி யாகத்துல தீட்சித்தாளாக இருந்தாலும் கூட பலராமர் வந்திருக்கார்ன்ன உடனே அவ ஏந்து போய் அவரை விழுந்து சேவிச்சு அவருக்கு என்னென்ன புரஸ்காரம் பண்ணமோ அத்தனை புரஸ்காரமும் பண்ணி யாகசாலையில அழைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணிருக்கான். இங்க ஒரு சாஸ்திர விஷயம் சொல்லி சொல்றேன், என்னன்னா யாரானா ஒரு பரம பாகவதால் நம்மாத்துக்கு வந்திருந்தாக்க நாம சந்தியாவந்தனமே பண்ணிருந்தா கூட அதை விட்டுட்டு போக முடியாதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அது அவளை கூட்டு வர வைக்கிறதுனால இது மத்திய சந்தியாவந்தனத்துக்கு நடுவுலயே கூட்டு அவசியம் ஏழணும்னு சொல்றதுனால ஒரு தோஷமும் இல்லை. வாய்மூண்டை சந்தியாவந்தம் பண்ணிருக்கோம்னு வரவாள வரவேற்காத இருந்தோம்னா அதுதான் பெரிய தோஷம்னு சொல்லி சொல்ற. இது சாஸ்திரம் இந்த ரீதியில இவா பண்ணிருக்க. ஆனா சோர்ச்சித சபரிவாரா கிருதாசன பரிகிரகா அவருக்கு ஒரு ஆசனம் போடுறது. ஆசனம் என்ன பண்ணுவா, அங்க ஒரு மாந்தோல போட்டு இதுல ஏழு இருக்கணும், இல்ல ஒரு மனையை போட்டு அதுல ஏழு இருக்கணும்னு சொல்லிருக்க போற. கண்டு அங்க வியாசருடைய சிஷ்யர் ரோமஹர்ஷனர்னு ஒருத்தர், அவர் அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்கு, அது உயரமான ஒரு ஆசனம். அந்த ஆசனத்துல உட்காந்துண்டு அவர் இதிகாச புராணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. யாகம்ன்றது அதுவும் தீர்க்கசத்திரம், யாகம்ன்றது அதை பாக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பான். எவ்வளவு நாள் இத்தியே ஹோமம் பண்றதையே பார்த்துட்டு இருக்கிறது. அவளுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்ன்றதுக்காக இப்படி இவள் எல்லாம் மகான்களை வரவழிச்சு அவ மூலமாக இதிகாச புராணங்களுக்கெல்லாம் பிரவர்த்தனம் பண்ற. இந்த ரோமஹர்ஷன வியாசருடைய சிஷ்ய, ஆனா பிரதிலோமத்துல ஜனிச்சவர் அவ. அனுலோமம் பிரதிலோமம்னு ரெண்டு விதம் சொல்லப்படுகிறது. இது ரெண்டுமே சங்கர ஜாத்தின்னு சொல்லி சொல்றது, ஒரே ஜாத்தியை சேர்ந்தவா இல்ல, சங்கர ஜாத்தி. அனுலோமம்னாக்க புருஷன் மேல் ஜாத்தியில இருந்து ஸ்திரீ கீழ் ஜாத்தியில இருக்கிறது அனுலோமம். பிரதிலோமம்னாக்க ஸ்திரீ மேல் ஜாத்தியில இருந்து இந்த பிரஜோத்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கிற புருஷன் கீழ் ஜாத்தியில இருந்தா அது பிரதிலோமம்னு சொல்றது. அனுலோமத்தை காட்டிலும் பிரதிலோமம்ன்றது எழப்பமாக சொல்றது சாஸ்திரத்துல வரைச்சு. இது குறைபாடு. அதாவது இதுல என்னத்துக்காக சொல்றதுன்னா, இப்ப இந்த காலத்து ரீதியில எதையுமே ஒத்துக்காத போலாம், எல்லாம் உண்டு. ஆனா நம்மளும் ஒரு பிராமணனா பிறந்தோம்னாக்க அதுக்கு உண்டான கட்டுப்பாடோட இருக்கணும். புருஷாலாகட்டும் ஸ்திரீயா இருக்கட்டும் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும். மனசு எதுல வேணா போகும்படியாக பண்ணக்கூடாது. அதுலயும் பெண்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது அயல பிரதிலோமம்ன்றது எழப்பமா சொல்றது. இவன் பிரதிலோம ஜாத்தியில பிறந்து வருவ, இப்படி இருந்தும் அந்த ஸ்டேஜ் மேல ஏறி உட்காந்துருக்கு. பலராமர் வரே, இத்தனை மகர்ஷிகளும் இவரை கொண்டாடி வரவேற்கிறான். யாகம் பண்ணிட்டு இருக்கிறவா கூட ஏந்து போற அவரை வரவேற்கிறதுக்கு. அவருக்கு ஆசனம் கொடுத்து எல்லாம் அப்படி பாக்குறேன், சுத்தி பாக்குறேன். சுத்தி பார்த்தாக்கா அவர் மேலயே ஏறி உக்காந்துட்டு இருக்கு, இவரை சேவிக்கல, எதுவுமே பண்ணல. இது ஜனங்களுடைய ஒரு எண்ணமே எப்படின்னாக்க, இத்தனை பேர் புரஸ்காரம் பண்ணிருக்காள, அதை கொண்டு திருப்தி அடைஞ்சு சந்தோஷமா இருக்கலாம். முல்லியோ யாரோ ஒருத்தன் ஏந்து நிக்கலன்றதுக்காக அதை போய் பெருசா எடுத்துக்கணும், அதை எடுத்துக்காது இருக்கலாம். முல்லியோ பெருமாள் எழுதுற எல்லாரும் வாசல்ல விழுந்து சேவிக்கிறா, எவனோ நாஸ்திகம் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கோசரம் பெருமாளுக்கு எதனா குறைஞ்சு போயிட்டுதான்னா, ஒண்ணும் குறைஞ்சு போல. அந்த மாதிரி பலராமரும் இருந்துட்டு போலாம் முல்லையோ, தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு இருந்துட்டு போலாம் முல்லையோன்னு. ஆத்மானம் மனுஷம் மண்ணேன்ற மாதிரி ஒரு அபிநயம், மனுஷர் அவதாரம் பண்ணிருக்கிற ஒரு அபிநயம். இன்னொரு சாஸ்திரத்தை தெரிவிக்க, இன்னொரு சாஸ்திரியமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இன்னொரு காரியத்தை பண்றவர். கஸ்மாத் அசௌ இமான் விப்ரான் அத்தியாஸ்தே பிரதிலோமஜா தர்மபாலான் ததைவாஸ்மான் வதமர்ஹதி துர்மதிஹி. பலராமரும் கண்ணனும் கத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். தர்மத்தை பரிபாலனம் பண்றதுன்றது கத்திரியாளுடைய கடமை. தர்மத்தை யாரான மீறிட்டாள்னாக்க அவளை சிக்ஷை பண்ணுவதும் கத்திரியாளுடைய கடமை. ஆகையால இப்ப அதர்மமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க இந்த ரோமஹர்ஷன்ன்றவர் அவர் சிக்ஷிக்க தகுந்தவர் தான். இது ஒரு விதம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கிராமத்துல எல்லாம் பெருமாள் எழுது, பெருமாள் எழுச்சு அந்த காலத்தெல்லாம் வாசல்ல பாய் போட்டு படுத்துட்டு இருப்பான். நாவல் பார்க்க மாதிரி ஊர்ல காலத்துல இருந்து வேலை செய்துட்டு படுத்துட்டு இருப்பான். பெருமாள் எழுந்த உடனே அது ஏந்த அவசர அவசரமா எந்த அந்த பாயை சுருட்டிண்டு தூக்கம் கூட கலையாத அப்படியே கூட உட்காந்துட்டு இருப்பா. அங்க வேத பாராயணக்காரர் போவா, அத்தியாபகர் போவா, எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த தூக்க கலையாத்தினாலே ஏதோ ஒண்ணு அவளுக்கு அவ்வளவா தெரியாது. அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. சில பேர் தெரிஞ்சவன் எழுந்து சேவிச்சு பெருமாளுக்கு தட்டு கொடுத்து பாராயணத்தை சேவிச்சு பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்படி எல்லாம் போவார். அந்த மாதிரி தெரியாத சில பேர் தப்பு பண்ணிட்டாள்னாக்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சே உட்காந்துருந்தாள்னாக்க அது கண்டிப்பா தண்டிக்க வேண்டியதுதான். இந்த ரோமஹர்ஷனர் வியாசருடைய சிஷ்யர். ரிஷேர் பகவதோ பூத்வா சிஷ்யா அதீத்ய பகூனி. அவரிடத்துல எத்தனையோ தர்மங்கள், எத்தனையோ விஷயங்கள், அதாவது இத்திஹாச புராணங்கள்னா என்ன, வெறும் கதைக்காகவா வந்திருக்கு? தர்மானுஷ்டானத்துக்காக தான் இத்திஹாச புராணங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் மொத்தம் தெரிஞ்சுட்டும் இவர் ஏந்திருக்காத இருக்கேர்னாக்க அதாந்தஸ்யா வினீதஸ்யா நிறைய வாசிச்சுட்டா மாத்திரம் போறாது. அந்த வினயம் ஓணும். வினயம் இல்லாத போயிட்டுனாக்க அவ பண்டிதனாக இருக்கு பிரயோஜனமே இல்லை. ஆகையால இவன் வந்து தெரியாத பண்ணினவன் இல்ல. இவர் ரோமஹர்ஷனர் ஏந்திரக்காத இருந்ததுன்றது தெரியாத நடந்தது இல்ல. இது அவர் தெரிஞ்சேதான் பண்ணிருக்கு. இவ்வளவு வாசிச்சும் வினயம் இல்லாததுனால பலராமரர் மதிக்காமல் ஏந்திருக்காமல் இருந்துட்டே ஏததத்தோ ஹி லோகோஸ்மின் அவதாரோ மயா கிருத மத்யாதி தர்மத்வஜினஹ தர்மத்தை உபதேசம் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு யார் அதர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்லாம் கொல்ல தகுந்தவர்கள். ஏததர்த்தை லோகே இப்படி அதர்மத்தை பிறப்புறவர்களை சிக்ஷை பண்றதுக்காகவே நான் அவதாரம் பண்ணிருக்கேன். இப்ப பலராமர் சொல்றேன் இது என்னுடைய கடமை, ரோமஹர்ஷனருக்கு சிக்ஷை கொடுக்கணும் என்று தீர்மானம் பண்ணிட்டேன். ரிஷிகளுக்கெல்லாம் கேட்டு அவளுக்கு சமாதானம் சொல்லி அவ சரியா தப்பான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா தீர்மானம் பண்ற நிலையில இல்ல. இவரே தீர்மானம் பண்ணிட்டேன். தங் குசாகிரேன கரஸ்தேன அகனத்து பிரபு. கையில ஒரு தர்பம் வச்சிருந்தேன். கரஸ்தேன குசாகிரேணன் இவளுக்கு எல்லாம் பெரிய அஸ்திரம் வேணுமா மந்திரம் சொன்னா போறோம். அந்த கையில இருக்கிற தர்பமே பெரிய ஆயுதமா போய் ரோமஹர்ஷனரை வதம் பண்ணிட்டு. ரோமஹர்ஷனரை வதம் பண்ண உடனே இவ எல்லாரும் ஹா ஹா ஹான்னு அலறாள். என்ன காரியம் பண்ணிட்டே பலராமர், என்ன காரியம் பண்ணிட்டே என்பதாக அவ மொத்த பேருக்கும் மனசு அப்படியே நொறுங்கி போயிட்டு இப்போ சங்கர்ஷன் என்ன பண்ணன்னா, அதர்மஸ்தே கிருத பிரபோ அவரை பார்த்து பயப்படாத சொல்ற, நீ ஒரு அதர்மமான காரியத்தை நீ பண்ணிட்டு பலராமர் இதே பலராமர் சொன்னார், நான் பண்றது எதுவுமே அதர்மம் இல்ல, தர்ம பரிபாலனத்துக்காகவே ஏற்பட்டது, தர்மத்தை போதிக்கிறேன்னு சொல்லிண்டு தர்மத்தை தெரிஞ்சுண்டு அதர்மமான முறையில நடந்துட்டது ரோமஹர்ஷனர் நடந்துட்டதுதான் தப்புன்னு சொல்ற அவர் சொல்லிட்டு தானே வதம் பண்ணு. இவா சொல்றத கேட்கறதுக்கு முன்னே அவர் வதம் பண்ணிட்டதுனால இவரை இவா பார்த்து சொல்ற, அதர்மஸ்தே கிருத்தா நீ அதர்மத்தை பண்ணிட்ட, அஸ்ய பிரம்மாசனம் தத்தம் அஸ்மாபிகி யதுநந்தன, அவரா போய் அந்த ஆசனத்துல ஸ்டேஜ்ல போய் உட்கார்ல, நாங்கதான் நீர் வியாசருடைய சிஷ்யரா இருக்கு, நீர் ரொம்ப நன்னா இத்திஹாச புராணங்கள் தர்மங்கள் எல்லாம் போதிக்கிறே, நீர் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணணும்னு நாங்க தான் அவரை கேட்டுண்டோம். அதோடு இல்லாத நாங்கள்லாம் வேற ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம். இந்த தீர்க்க சத்திரம்ன்ற யாகம் முடிகிற வரைக்கும் இது எத்தனையோ வருஷ காலம் பண்ணுவா, 10,000 வருஷம் கூட பண்ணுவா, அந்த யாகம் முடிகிற வரைக்கும் நேர் இங்க தர்ம பிரவச்சனம் இத்திஹாச பிரவச்சனங்களை நேர் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு உண்டான ஆயுசு இப்படி உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தாக்கா ஆயாசமா போயிடும், காத்தால சாயங்காலம் நிச்சய நிச்சயம் எவ்வளவு நாள் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க முடியும், இந்த சரீரத்துல ஒரு கிளானி ஏற்படும், அதோட சில சமயங்கள்ல சோம்பேறித்தனமும் ஏற்பட்டுடும், அட எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு உற்சாகமா சொல்லணும். மார்கழி மாசத்துல திருப்பாவை உபன்யாசம் பண்ணச்சே முதல் 5-6 நாள் உற்சாகமா இருக்கும், அப்புறமா ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சுனாக்க ஒரு தொய்வு வரும். அப்ப என்ன ஆகும்னா, சரிப்போ 10 நாள் ஆச்சுன்னா 1/3 ஆச்சு, இது வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு சொல்லிட்டு இருக்க மாதிரி, 5 நாள் ஆச்சுனாக்கா அப்பா பாதி ஆயிடுத்துப்பா மாதிரி எல்லாம் சொன்னும். ஒரு தீர்க்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கச்சு சில சமயங்கள்ல உற்சாகக்குறவு வந்துடும். ஆனா இந்த பாகவத உபன்யாசத்துல அந்த கண்ணனுடைய அனுகிரகமோ என்னமோ தெரியல, நாமளும் இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நாம சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு 200 எபிசோடுக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மணி 1/4 மணி சொல்றதா இருந்தா 3 மணியா இருந்தா கூட ஒரு சமயத்திலையும் கூட ஐயோ இன்னைக்கு பாகவத உபன்யாசம் பண்ணணுமேன்ற ஒரு எண்ணமே அடையனுக்கு ஏற்பட்டது இல்ல. அடையனை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா நம்ம நிறைய விஷயம் நாம தெரிஞ்சுக்கிறோன்றதுதான் ஏற்படுறதுதான், அது கண்ணனுடைய அனுகிரகம் தான். இந்த விஷயத்துல எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. எனக்கு அவருக்கு ரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாள், உனக்கு இந்த சத்திரம் தீர்க்க சத்திரம் எத்தனை நாள் கழிச்சு முடியறதோ அத்தனை நாள் கழிச்சு, அத்தனை நாள் வரைக்கும் ஆயுஷ் இருக்க வேண்டியது, அத்தனை நாள் வரைக்கும் ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது, எல்லா சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படணும்னு நாங்கதான் அவர் மேல் ஸ்டேஜ்ல ஏத்து உட்காத்தி வச்சிருக்கோம். அத பத்தி சிந்திக்காமல் அவரை நீர் வதம் பண்ணிட்டே எங்களை பொறுத்தவரைக்கும் நீர் பண்ணது பெரிய தப்புதான். அஜானதே வாசரிதா த்வயா பிரம்மவதோ யதா யோகேஸ்வரஸ்ய பவதா நாம்நாயோபி நியாமகா. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இங்கெல்லாம் தான் பாகவதத்துல வியாக்கியானங்களுடைய விசேஷத்தை பார்க்கணும். சாஸ்திரத்தினால சாஸ்திரம் யாரை கட்டுப்படுத்தும் என்று கேட்டா நம்மள மாதிரி இருக்கிறவாளுதான் கட்டுப்படுத்தும். இது மனுஷாளுக்காக ஏற்பட்டது சாஸ்திரம்ன்றது, பட்சியெல்லாம் சந்தியாந்தனம் பண்ணணும்லாம் ஒண்ணும் அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி முக்தாளோ நித்யாளோ அல்லது பெருமாளோ யாருமே சாஸ்திர வசியாள் இல்லை. அவள்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவாள்லாம் இப்ப பெருமாள் தானே இங்க அவதாரம் பண்ணச்சேயும் அவதார ரகசியத்திலையும் சொல்லச்சே தன்னுடைய சுவாவம் எல்லாத்தோடையும் தானே அவதாரம் பண்ணிருக்கே, அப்படி அவதாரம் பண்ணினதுனால இந்த சாஸ்திரங்கள்லாம் கண்ணன் பலராமரை கட்டுப்படுத்தாது. இது சத்தியமான விஷயம். எத்யேதத் பிரம்மகத்யாஹ பாவனம் லோக பாவன சரிஷ்யதி பவான் லோக லோக சங்கிரஹோ நான்ய சோதிதா. உமக்கு வராதுன்னா கூட ஜனங்களுடைய திருஷ்டியில நீர் பண்ணது தப்புதான். இந்த லோக சங்கிரகத்துக்காகவாவது இதுக்கு நீர் கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ணிட்டுதான் ஆகணும். எல்லா ரிஷிகளும் பலராமர் இடத்துல தைரியமா சொல்றாளா அதுலதான். இதுல பெருமாளுடைய விசேஷம், அதாவது அவர் எப்படி நடந்துகிறதுன்றதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பலராமர் சொல்லிருக்கலாம் இல்லையோ, நீங்க யாரா எனக்கு உபதேசம் பண்றதுக்கு, நான் தான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சேவிக்கணும்னுட்டு தான் நீங்க எல்லாம் தியானம் பண்றங்கோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கோ. அப்படி இருக்கச்சே நீங்க என்ன எனக்கு பிராயச்சித்தம் உபதேசம் பண்றதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ. அத சொல்லல பலராமர் கேக்குறே. சரிஷேவத நிர்வேஷம் லோகானுகிரக காமியா நியம பிரதம கல்பே யாவம் தத்து விதீயதாம். இப்ப பிரம்மவதம் ஆச்சரித்தம் பண்ணிட்டதாக ஆயிடுத்து. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட, உலகத்துல சிரேஷ்டனாக கருதப்படுபவன் எதை பண்றாளோ அதைதான் மீதி பேரும் பின்பற்றுவார்கள். பலராமர் சிறந்தவராக கருதப்படுபவர். அவர் ஒரு பிரம்மஹத்தி பண்ணிட்டு ஒரு பிராயச்சித்தமும் பண்ணிக்காது போயிட்டாருனாக்கா அப்போ எல்லா ஜனங்களும் மீ தத்த தேவேத்தரே ஜனகன்னு சொல்றதுனால மீதி ஜனங்கள்லாம் அத்தையே தான் பின்பற்றுவார். அப்ப அந்த பிரம்மஹத்தி பண்ணாக்க பெரிய தோஷம்ன்ற புத்தியே இல்லாத போயிடும் ஜனங்களுக்கு. இது நல்லா தெரியும் பலராமருக்கு. ஆகையால அத்தனை மகர்ஷிகளிடத்தையும் கை கூப்பிட்டு கேட்கிறேனா, சரிஷே வத நிர்வேசம் லோகானுகிரக காமியா நியம பிரதமே கல்பே யாவன் சது விதீயதாம். பிராயச்சித்தத்துல பிரதம கல்பம் முக்கிய கல்பமாக சொல்லக்கூடியது. இது இல்லாட்டா அது அப்படின்னு அந்த செகண்டரியா பண்றதுன்றது கிடையாது. முக்கியமா என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க. பிரதம கல்பமான பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை பண்ணணும். அதை பண்ணாக்க நாம சரி அதுக்கு லோக சங்கிரகார்த்தம் நானும் பண்றேன், இது தப்பா போயிட்டதுனால நான் பண்றேன்னு பலராமர் அந்த மகர்ஷிகளையே பிரார்த்தனை பண்றேன். நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேயோ இல்லையோ, சரி அந்த தப்பா இருந்ததுன்னாக்கா அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அதையும் சொல்லுங்க, நான் முக்கிய கல்பமாகவே பண்றோம்னு. பிராமணாளுக்கு தட்சிணை கொடுக்கச்சே எத்தனையோ நம்ம பாப்பங்கள்லாம் ஏத்துக்கிறா, அவளுக்கு தட்சிணை கொடுக்கச்சே. இது போறோம் அது போறோம் இப்படிதான் நம்ம சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முக்கிய கல்பமா எவ்வளவு பண்ணணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் சாஸ்திர பிரகாரம். அந்த மாதிரி முக்கிய கல்பமானது என்ன பிராயச்சித்தமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டாலாம். தீர்க்கமாயு கிளை தஸ்ய சத்வம் இந்திரியமே வச்ச ஆசிஸ்தா ஆசாசிதம் யத் தத்ப்ரூத சாதயே யோகமாயயா. அந்த ரிஷிகள்லாம் சொல்லி சொல்றாளாம், சஸ்திரஸ்ய தவ வீரியஸ்ய மிருத்யோர் அஸ்மாகமே வச்ச யதா பவேத் வச்ச சத்யம் ததா ராம விதீயதாம். நீ பண்ண காரியமும் தப்பா ஆகக்கூடாது. பலராமரை பார்த்து சொல்ற வார்த்தை, நாங்க ஆசீர்வாதம் பண்ணோம் இவருக்கு தீர்க்காயுசு சோம்பேறித்தனம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் எத்தனையோ நாள் உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு சக்தி, இன்னும் பல விசேஷங்கள்லாம் நாங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம். ரெண்டு பேருடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, ரெண்டு பேருடைய செயலும் பொய்யாக கூடாது. அதுக்கு நேர் எப்படி பண்ணுவாரோ பண்ணும். இப்ப அக்கடித கடனா சாமர்த்தியத்தினால இவரை உயிர்ப்பிச்சேர்னாக்க ரோமகர்ஷன் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டேருனாக்க இவரே தான் வதம் பண்ணிட்டு இவரே உயிர்ப்பிச்சேர்னாக்க இவர் பண்ணது தப்பா போயிடும். அதாவது இவர் மிருத்யு சகாசத்துல இவர் அனுப்பிச்சதுன்றது தப்பா போயிடும். அது இல்ல அவன் போன பிரகாரம் போயிட்டே ரோமகர்ஷனர் போயிட்டேர்னு சொன்னா ரிஷிகளுடைய வார்த்தை எல்லாம் தப்பா போயிடும். அப்ப ரிஷிகளுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, இவர் பண்ணினதும் பொய்யாக கூடாது. அதுக்கு என்ன வழியோ அதை நேரே பார்த்து நேரே பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். பலராமருக்கு சாஸ்திரம் தெரியாதான? ஆத்மாவை புத்திர உத்பன்னஹா இதி வேதானுசாசனம் தஸ்மாதஸ்ய பவேத் வக்தா ஆயுரிந்திரிய சத்வவானே அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததிஜாயசே ஆத்மாவை புத்திர நாமாசி சஞ்சீவ சரதசதம். இந்த குழந்தை பிறக்கச்சையே ஜாதகர்மா எல்லாம் பண்ணச்சையே இந்த மந்திரத்தை சொல்லிதான் பண்ற. அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததிஜாயசே, இந்த அம்மா அப்பாவுடைய ஒரு செயற்கையினாலையும் அவளுடைய ஒரு சந்துஷ்டமான ஒரு மனசனுடைய நிலைப்பாட்டினாலையும் நீ பிறந்திருக்க. ஆத்மாவை புத்திரநாமாசி, ஆத்மா இந்த தகப்பனாரதான் புத்திரநாமாசி புத்திரன்னு பேர், அந்த பேர்ல நீயேதான் இந்த தகப்பனாரதான் பிறந்திருக்க. சஞ்சீவ சரதசதம், நீ 100 ஆண்டுகள் ஹேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றது. இதெல்லாம் தான் மந்திரங்கள், இந்த அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி சொல்லி நாம பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசுன்றது குறிப்பிட்ட காலம்தான் இருக்கு. பிதாவுனுடைய ஆயுசு போயிட்டா கூட அங்காதங்கா சம்பவகான்னு சொல்றபடினால இந்த பிதாவே தான் புத்திரனாக பிறந்திருக்கிறதுனால புத்திரன் தீர்காயுசா இருந்தாக்கா அப்பாவே தீர்காயுசா இருக்க மாதிரிதான் அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும்னு பலராமருக்கு இந்த வேதம் தெரியாதுன்னு அவர் எல்லாம் தெரிஞ்சவர் தானே. அதனால இந்த ரோமஹர்ஷனருடைய பிள்ளை உத்தர் இருந்து, அந்த ரோமஹர்ஷனருடைய பிள்ளை உக்ரஸ்ரவஸ் அப்படின்னு பேர், அவரை கூட்டு இந்த பிரம்மாசனத்துல உட்காந்து வச்சு அவருக்கும் எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சபடினால இந்த சத்திரம் முடிகிற வரைக்கும் உண்டான ஆயுசையும் கொடுத்து அவருக்கு சக்தியும் கொடுத்து இந்த உபன்யாசங்கள்லாம் பண்ணும்படியாக பண்ணணும் தீர்மானம் பண்ணி பலராமர் என்ன பண்ணிட்டு அவருக்கு இவருடைய பிள்ளை ரோமஹர்ஷனருடைய பிள்ளை உக்ரஸ்ரவஸ், அந்த உக்ரஸ்ரவஸ்துக்கு தீர்காயுசெல்லாம் கொடுத்து பண்ணிட்டேன். இதனால என்னாச்சு, மகர்ஷிகளுடைய வார்த்தையும் பொய்யாகல, இவருடைய வார்த்தையும் இவருடைய செயலும் அசத்தியமாக ஆகல, இப்படி ரெண்டையும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ண உடனே மகர்ஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப ரிஷிகள்லாம் கேட்டாலாம் எனக்காக ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும், இங்க நைமிசாரண்யத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கோம். நைமிசாரண்யம்ன்றது இருக்க மிக உயர்ந்த க்ஷேத்திரம், அங்கதான் விஷ்ணு புராணங்கள்லாம், விஷ்ணு புராண புராணம் மொத்த தோற்றம் அங்கதான் நைமிசாரண்யத்துல தான். அது அங்க மொத்த பேரும் மகர்ஷிகள்லாம் கூடுற இடம் அது. நைமிசாரண்யமே அங்க மொத்தம் காடாவே பெருமாள் இருக்காருன்னு இதுல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளவு பவித்திரத்தை சொல்லிருக்கு. இப்ப இவெல்லாம் நாங்கெல்லாம் பண்ணணும், யாகம் பண்ணி முடிக்கணும். வாத்தாபி இல்வலன்னு ரெண்டு பேர் இருந்தா அதுல இல்வலனுடைய பிள்ளை பல்வலன்னு பேரு. அந்த ராட்சசன் பண்ற ஒரு ஹிம்ச தாங்கவே முடியல, யாகம் பண்ணிட்டே இருக்கச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி சமயத்திலையும் அது முடிகிற சமயமா இருக்கும், அசுத்தங்களை அந்த யாக வேதியில அங்கிருந்து மேலேந்து பொழிஞ்சான்னாக்க மொத்தமே நஷ்டமா போயிடும். இப்படியே அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனால வரக்கூடிய தடங்கள்லாம் நீங்கணும்னு பலராமர் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். அதுக்கு என்ன அப்படியே பண்ணிடலான்னுட்டு அவர் அங்கே இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல பௌர்ணமி வந்துதான். பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு காத்து அடிக்கச்சே ஒரே துர்கந்தம், நாத்தமான நாத்தம், அப்படி ஒரு காத்து அடிக்கிறதான். இது பார்த்த உடனே சரி ஏதோ பௌர்ணமி வந்துட்டு அசுரன்தான் வரான் தீர்மானம் பண்ணிட்டு. தத்தோ மேத்திய மயம் வருஷம் பல்வலேன விநிர்மிதம் அபவத் யஜ்ஞசாலாயாம் சோன்வதிருஷ்யதசூலத்ருத். ஒரு சூலத்தை வச்சுட்டு கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கானா அந்த பல்வலன்றவன். அதுலயும் அந்த கண்ண கருப்புலயும் கருப்பு அப்படி ஒரு கருப்பா. இங்க கண்ணனை சொல்லச்சு ஹரி நீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமந்திம பிரயாணே. நிலமே கிஷாமலனாக கண்ணன் எழுந்துள்ளிருக்கார். அவருடைய திருமேனி எப்படி இருந்துருக்குன்னா ஹரிநீல சிலா விபங்க நீலான்னு ஒரு இந்திர நீலக்கல்ல பொழந்தா மேலெல்லாம் அழுக்கோட இருக்கும். அது பொழந்தாக்க உள்ளுக்குள்ள இன்னும் பளபள பளபளன்னு இருக்கும். அப்படி ஒரு தேஜஸோட இருக்கிற கண்ணனுடைய திருமேனி அது கடைசி சமயத்துல எனக்கு இருக்கணும்னு சொன்னார். இப்போ இவனுடைய உடம்பு எப்படிதான் இருக்குன்னா மேல் கரியில கூட கொஞ்சம் கருப்பு குறவா இருக்குமோ, அது உடைச்சாக்க அந்த கரியில பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கரியில எவ்வளவு கருப்பா அவ்வளவு கருப்பா அவ்வளவு கருப்பு. சூலத்தை வச்சிருந்த ஆளே தெரியல. பலராமர் பாக்குறான், மேல பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கேன் இவ்வளவு பெரிய சரீரத்தோட இருக்கிறத பார்த்த உடனே சஸ்மார முசலம் ராமஹா பரசைன்ய விதாரணம் ஹலஞ்சதைத்யதமனம் தேதூர்ணம் உபதஸ்ததுஹு. இவெல்லாம் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்குவா, தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிறதுக்கு ஆயுதமா எடுத்துட்டு போவா. ஆனா எந்த சமயத்துல இவெல்லாம் தபஸ்விகள் பலராமர்லாம். அவர் மனசால நினைச்சாரா, நினைச்ச உடனே இந்த உலக உலக முசலம்ன்றது உலக இந்த ஆயுதம் வந்துதான். இன்னொரு வட்டம் அதே இன்னொரு நினைச்சாரு, இவருக்கே உண்டான கலப்பை உலக எல்லாம் ஆயுதம் வந்துடுத்து. இந்த கலப்பையால அங்கேருந்து பிடிச்சு மேல இருக்கவன பிடிச்சி இழுக்கிறான், இழுத்தா கீழே துபில்னு விழறான், முசலத்தால போட்டு துவம்சம் பண்றே போயிட்டான். சோப தத்பவி நிர்பின்னாட்டோ சமுத்ருஜன்னை முஞ்சன்னார்த்தஸ்வரம் சைலோ யதா வஜ்ரஹதோருணஹா. ஒரு காலத்துல மலையெல்லாம் பறந்துதான் வஜ்ராயுதத்தால அடிச்ச உடனே அந்த ரெக்கையெல்லாம் அங்கங்க ஒரு விழுந்து மலையினுடைய ரெக்கையெல்லாம் மலையெல்லாம் அப்படியே அங்கங்க தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்துதான். அந்த மாதிரி பலராமர் இவன வதம் பண்ணிட்டு இத பார்த்த உடனே மகர்ஷிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம், சந்தோஷமா இவருக்கு வழி அனுப்பிச்சு வைக்கிற. இவருக்கு பிராயஷ்சித்தமா சொல்லிருக்கா ஒரு வருஷ காலம் தீர்த்த ஸ்நானம் பூமி மொத்தம் பாரத தேசம் முழுக்க சுத்தி, பூமி மொத்தம் இல்ல பாரத தேசம் முழுக்க சுத்திண்டு அங்கங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல தீர்த்த ஸ்நானம் பண்ணி பாகவதாளோட சேரணும்னு இவளுக்கு சொல்லிருக்க. அந்த பிராயஷ்சித்தத்தை முக்கிய கல்பமாக பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டிக்கிறேனா. அங்கேயே பக்கத்திலேயே கோமதி சரையு இதெல்லாம் இருந்துருக்கு. சரையுள்ள தீர்த்தம் வர்றேன், கோமதி உள்ள தீர்த்தம் வர்றேன். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னாக்க இந்த பிரயாக்ராஜ் வருது, இங்க கங்கை வருது, கங்கா யமுனை சேர்ற இடம் வருது, கயைக்கு போறி கயா அங்கத்வா பித்ருன்னு ஈஸ்வா கங்கா சாகர சங்கமம் அது அப்படியே மேற்க வரைய போல் இருக்கு. அங்கேருந்து நைம்சாரண்யத்துல இருந்து அயோத்தி போய் அயோத்தி அந்த பக்கத்துல வர சரையூர்ல தீர்த்தம் ஆடிட்டு கங்கையில தீர்த்தம் ஆடிட்டு அங்கேருந்து நேரம் வந்து கயில போய் பித்ருக்களுக்கெல்லாம் அந்த அக்ஷய வட்டத்துல பூஜை பண்ணிட்டு அவளுக்கு பிண்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கங்கா சாகர சங்கமம்னு கங்கா கங்கையும் சாகரமும் சேர்ற இடம், சமுத்திரமும் சேர்ற இடத்துக்கு வந்து அது ஒரு பெரிய புண்ணியஸ்தலம். அங்கேருந்து மகேந்திராத்ரியிலிருந்து வந்து ராமன் திருஷ்டாபிவாஜ சத்த கோதாவரியும் வேணியும் பம்பாஹம் பீமரதீம் ததா. சத்து ஏழு கோதாவரி இருந்திருக்கு, அந்த கோதாவரியினுடைய இருக்கு பம்பா சரசி பீமரதின்றது. இப்படி எல்லாம் அங்கேருந்து அந்த வழியா போனா சீசைலத்துக்கு போறேன். சீசைலம்ன்றது ஒரு பெரிய சிவக்ஷேத்திரம் தான் அது. இருந்தாலும் அது ஒரு புண்ணியக்ஷேத்திரம். சீசைலம் கிரிசாலயம், அங்கேருந்து சீசைல திரமுடேஷு மகா புண்ணியம் திருஷ்டுவாத்ரிம் வெங்கடம் பிரபு, அங்கேருந்து திரவிட தேசத்துக்கு வந்துட்டேன். மகா புண்ணியம் வெங்கடாத்ரிம் பிரபுன்னு பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. பாகவத காலம் எப்போ எந்த காலத்துல, அந்த காலத்திலேயே மகா புண்ணியம். அந்த திருவேங்கட மலையை நினைச்சாலே போருமா, அந்த வெங்கட மலையை நினைச்சாலே சர்வ பாப்பமும் போயிடுமா. வெங்கடம் அப்படின்னு அர்த்தம், வேம்னா பாப்பம், கட்டத்துக்கு கட்டன்றதுக்கு கொளுத்துறதுன்னு அர்த்தம். அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் கொளுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மகா புண்ணியம் திருஷ்டுவாத்ரிம் வெங்கடம் பிரபு காமகோட்டிம் புரியும் காஞ்சியும் காவேரியும் சரித்வாராம். இந்த காமகோட்டின்றது அப்பவே இருந்திருக்கு போல இருக்கு, அந்த காஞ்சியில பிரசித்தமாக இருந்திருக்கிறது. அந்த காமகோட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து காவேரிஞ்ச சரித்வாராம், எல்லா நதிகளுக்கும் சிரேஷ்டமாக கங்கையில் புனிதமான காவேரின்னு சொல்லி சொல்றபடிய ஆழ்வார் மங்களாசாசன பிரகாரமாக அந்த காவேரியில போயிட்டு ஸ்ரீரங்காக்கியம் மகா புண்ணியம் எத்ன சன்னி எத்திர சன்னிஹிதோ ஹரிஹி. ஸ்ரீரங்கம்னு ஒரு புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல எப்பவுமே பெருமாளுடைய சாநித்தியம் இருந்துருக்கான். இது ஹம்சசன் தேசத்துல கூட சொல்றேன், இந்த இடத்துல வரைச்சு பகவத் சாநித்தியம்ன்றது ஸ்ரீரங்கத்துல எப்பவுமே உண்டு. இவர் ரங்கநாதன்றவ இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஆராத்தியமாக இருந்து யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு வந்தவர் இருந்தா கூட அங்க விஷ்ணு ஸ்தானம்னே ஒரு ஸ்தானம், பெருமாள் எழுந்த ஸ்தானம், இப்ப எழுதியிருக்க ரங்கநாதன் எழுதியிருக்கிற ஸ்தானம் இருந்திருக்க அதுவே விஷ்ணு ஸ்தானம்னு பேரம், விஷ்ணு பீடம்னே பேரம் அதுக்கு. அந்த பீடத்துல அது பக்கத்துல சந்திர புஷ்கரணி, அன்னட பக்கத்துல சூரிய புஷ்கரணி எல்லாம் இருந்திருக்குன்னு ஹம்சசம் தேசத்துல சாதிக்கிற. ஆகையால அந்த க்ஷேத்திரம் எப்பவுமே புண்ணியமான க்ஷேத்திரம் அது, எப்பவும் பகவத் சாநித்தியம் இருக்கிறது. அங்கேருந்து ரிஷபாத்ரின்னு சொல்லக்கூடிய திருவாலிருஞ்சோலைக்கு போறேன், தட்சிணம் மதுராம் ததா தெற்க தென்மதுரைக்கும் போயிருக்கேன். சமுத்திர சேதுமகமன் மகாபாதக நாசனம், சமுத்திர ஸ்நானம் சேது ஸ்நானம் பண்ணிட்டா எல்லா பாப்பங்களும் போயிடும். அங்கேருந்து ஒவ்வொரு ஊர எல்லா இடத்துலயும் கிருதமாலாம் தாமிர பண்ணி மலையங்க குலாச்சலம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாமிரபரணி வைகை இதுல எல்லாம் எல்லா இடத்துலயும் தீர்த்தம் வாடிட்டு அந்த பக்கம் போனேரா. அந்த இந்த மலைய பருவத்தை திண்ட போகச்ச அகஸ்தியரங்க ஏழிருக்கார், அவரை போய் சேவிக்கிறேராம். அங்கேருந்து இன்னும் சில இடங்கள்ல கேரளால இருக்கக்கூடிய தத்ர கன்னியாக்கியாம் துர்கா தேவியும் ததர்சசகான்னு அந்த குமரி முனை முறைக்கிலும் போயிட்டு அங்க கன்னியான்னு பேர் இருக்க அந்த துர்கா தேவியும் அவளையும் பார்த்தேன். கன்னியாகுமரின்றது அன்னியிலேருந்து இருந்துருக்கு. அங்கேருந்து இந்த பஞ்சாப்சரசு இந்த மாதிரி பல இடங்கள்ல மொத்தத்துக்கும் போயிட்டு தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டே இருவ. அப்போ குருக்ஷேத்திரத்துக்கு வரேன். குருக்ஷேத்திரத்துக்கு வந்த பீமனுக்கும் துரியோதனனுக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அது ரெண்டு பேரும், துரியோதனன் பலராமருடைய சிஷ்யர். இந்த கதைய பிரயோகம் பண்றதுல பலராமருக்கு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் உண்டு. சபீம துரியோதனையோ கதாபியாம் யுத்தியதோ மிருதே வாரயிஷ்யன் வினசனம் ஜகாமயதுநந்தனஹ. பாக்குற பார்த்தா சரி, நாம போய் இவாளுடைய சண்டையை விலக்கி விடுவோம்னு நினைக்கிறேன். யுதிஷ்டிரஸ்து தந்திருஷ்டா யமோ கிருஷ்ணார்ஜுனா வபி அபிவாத்யா பவன் சூஷ்ணிம் கிம் விவட்சதிஹாகதஹான்னு யுதிஷ்டிரர் பாக்கிறேன். பலராமர் வந்தவுடனே சேவிக்கிறேராம், அர்ஜுனனும் கண்ணனும் சேவிக்கிறாளாம், நகுல சகாதேவன் சேவிக்கிறா, பீமன் மாத்திரம் பார்க்கல யுத்தத்துல இருந்துட்டு இருக்கான். இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாத அப்படியே திரு திருத்துறதுன்னு முயற்சிட்டு இருக்காளாம் இவாள்லாம். கிம் விவற்றுக என்ன சொல்றதுன்னு தெரியாது பார்த்தேன். இவரும் கொஞ்ச நாள் யுத்தத்தை பாண்டின் யுத்தத்தை பாக்குறேராம். கதாபாணி உபவ திருஷ்டவ் சம்ரத்தவ் விஜயசனவ், இவா ரெண்டு பேரும் யுத்தத்துல இந்த கதையில யுத்தம் பண்றதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்களா இருந்திருக்க, மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க, தான் ஜெயிக்கணும் தான் ஜெயிக்கணும்னு தான் பண்ணிட்டு இருக்காளாம். அவளை பார்த்து சொல்லி சொல்றேராம், யுவாம் துல்லியபுலவ் வீரவ் ஹே ராஜன் ஹே விருகோதர. துரியோதனை பார்த்து சொல்ல ஹே ராஜன்னு துரியோதனை சொல்ற, ஹே விருகோதரன்னு இவர் பீமனை பார்த்து சொல்ற, யுவான் துல்லிய பலு, நீங்க ரெண்டு பேரும் சமமான பலத்தை உடையவர்கள். ஏகம் பிராணாதிக்கம் பண்ணே ஒத் ஐக்கம் சித்தையாதிக்கம். ஒத்தன் பலசாலியா இருந்திருக்கான், ஒத்தன் பீமன் பலசாலியா இருந்திருக்கலாம். ஆனா துரியோதனனுக்கு சிக்ஷையினால அவனும் இந்த கதைய பிரயோகம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் உடையவனாக இருக்கான். தஸ்மாத் ஏகதரசேகம் இவையோகோ சமவீரியோகோ நலட்சத்தே ஜயோன். உங்க ரெண்டு பேரும் சமமான வீரத்தோட இருக்கிறதுனால இதுல யாருக்கும் ஜெயமே வராது. உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு நாள் வேணா சண்டை தான் போட்டு இருக்கணுமே தவிர ஜெயம் வராது. ஆகையால நான் சொல்றத கேளுங்கோ, விட்டுடுங்கோ, சமாதானமா போயிடுங்கோன்னு பலராமர் சொல்றேன். நதத்வாக்கியம் ஜக்ருஹதுஹு பத்தவேரோ. ரெண்டு பேரும் அவருடைய வார்த்தையை கேட்கல. நீ அப்படி பண்ணிய, நீ இப்படி பண்ணியன்னு திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாளாம். பலராமர் பார்த்தேச்சு இந்த இடத்துக்கு இருக்கோண்டான்ட்டு அவர் கிளம்பி துவாரகைக்கே போயிட்டே என்று பலராமருடைய தீர்த்த யாத்திரைய விஸ்தாரமாக பாகவதத்துல சொல்லிருக்கு. இன்றைய தினத்துல சொன்ன விஷயங்கள்ல நாம பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, தப்பு காரியம் பண்ணமானாக்க எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் அதுக்கு நாம பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். அது லோக சங்கிரகார்த்தம். நான் வந்து என்ன ஒன்றும் கட்டுப்படுத்தாதுன்னு நினைக்க கூடாது. மகான்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், தப்பு நடந்ததுன்னாக்க அது குற்றத்தை ஒத்துண்டு அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்ன்றத அதை அனுஷ்டிச்சு காமிச்சு உபதேசம் பண்ற பலராமர். அப்படி பலராம ரூபமாக அவதரித்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம்ம.